தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் சடி, வான்மதி பைங்கிளி ஆசத்தீர வாட்டு நீ. ஒன்னு சொன்னூறுகளை போடி, சோகத்தில் ஒன்னு வளக்கல தாடி, கெத்து காட்டிட்டு அழுகுறனே, அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே. தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே ஏன் செடி, மான்மதி பைங்கிளி ஆசத்தீர வாட்டுமியே. பைங்கிளி ஆசத்தீர வாட்டு.